39வது நாளுக்கான தியானம். இயேசுவை கொன்றது யார்? அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் 2:23. இயேசு கிறிஸ்துவை யார் கொலை செய்தார்கள் என்பதை குறித்த வாதம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிறது. மத்திய ஆண்டுகளில் மிடில் ஏஜ் குரு சேடர்கள் என்று சொல்லப்படும் கிறிஸ்தவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு துருக்கியர் கையிலிருந்து எருசலேமை விடுவிப்பதற்காக வந்தபோது அநேக யூதர்களை அவர்கள்தான் கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் என்று கொன்று போட்டார்கள். யூதர்களை அவர்கள் கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள் என்று பெயரிட்டனர். இந்த நாளிலும் இந்த எண்ணம் நம் அனைவருக்குள்ளும் இருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயுவில் நாம் வாசிக்கும் போது ரோமர்களே அதற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ரோம கவர்னர் பொந்தி பிலாத்து கிறிஸ்துவை பாவமில்லாதவர் என்று அறிக்கையிட்டாலும் சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தான். ரோம வீரர்கள் அவரை சிலுவை பாதையில் நடத்தி சென்று கொல்கதா மலையில் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பேதுரு இவற்றையெல்லாம் அறிந்திருந்தும் அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் என்றார். அவரும் யூதர்களையே குற்றம் சாட்டினார். ஆனால் உண்மையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை சிலுவையில் அறைய அறைந்திருக்கிறோம். நம் பாவங்களே அவரை சிலுவையில் அறைய வைத்தது. சிலுவையிலே யூதர்களின் ரோமர்களின் பாவங்களை சுமந்த கிறிஸ்து நம் பாவங்களையும் சுமந்து தீர்த்தார். ஆகையால் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒருவரும் கூட கிறிஸ்துவை யார் சிலுவையில் அறைந்தார்கள் என்று வாக்குவாதம் செய்யக்கூடாது. நம் அனைவரின் பாவத்திற்காகவே அவர் சிலுவையில் அறையப்பட்டார். தமது இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்காகவும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு தம் ஜீவனை நமக்காக நம் பாவங்களுக்காக ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவ சமாதானத்தை நம்முடைய உள்ளத்திலே பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றது என்பதை உணர்ந்தவர்களாக அறிந்தவர்களாக சிலுவை அண்டை வந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக பரிசுத்தமாக வாழ கர்த்தர்தாமே நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனது உள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நான் உம்மை பற்றி இரட்சகா வீண் வெட்கம் அடையேன். பேரன்பை குறித்தாண்டவா நான் சாட்சி கூறுவேன் என்று துதிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்து எங்கள் பாவத்து நிமித்தம் சிலுவையில் பலியாகி எங்களுக்கு இரட்சிப்பை கொடுக்கும்படி ஆக்கினையை சுமந்தாரே, அவருடைய இரக்கத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக மக்கள் யாவருக்காகவும் அவர் சிலுவையை சுமந்தபடியால் கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, அவர் மேல் விசுவாசம் வைத்து தங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிற யாவரையும் கர்த்தர் கிருபையாய் மன்னித்து இரட்சிப்பை இலவசமாக கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக மாற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.